குயில் பத்து. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரக்கூவாய். ஏர் தரும் ஏழுலகு ஏத்த எவ்வுருவும் தன் உருவாய் ஆர்கலி சூழ் தென் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். நீல உருவில் குயிலே நீள் மணிமாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடி மங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். தேன் பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அதுவாய ஒருத்தன் மான் பழித்து ஆண்டமென் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். சுந்தரத்து இன்பக் குயிலே சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்றிழிந்து இங்கு அடியவர் ஆசையறுப்பான் அந்தரத்தே நின்றிழிந்து இங்கு அடியவர் ஆசையறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய். இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுது ஆளி இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதும் ஆளி அம்பன் அமுது அளித்தூறும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நம்பொன் மணி சுவடொத்த நற்பரிமேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய். கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய். உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்கூவாய். வா இங்கே நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான்முகன் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப உன் தழல் விண்பிளந்து ஓங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்றமையன் தாவி வரும் பரிப்பாகன் தாழ்ஷடையோன் வரக்குவாய் காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழுருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்து என்னை ஆண்ட ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வரக்கூவாய் நீ வரக்கூவாய் கொந்தனவும் பொழில் சோலை பூம்புயிலே இது கேள் நீ கொந்தனவும் பொழில் சோலை பூம்புயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்துங்கே அழகிய சேவடி காட்டி கொந்தனவும் பொழில் சோலை பூம்புயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்துங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மர்றாம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் எம் தமர் ஆம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாயே